பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட, எனக்கு தாய்மடி கிடைக்குமா. பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, ராசாவே வருத்தமா. என்ன சொல்லுவேன், என் உள்ளம் தாங்கல, மெத்த வாங்குறேன் தூக்கத்தை வாங்கல. ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி. நல்ல வேஷந்தான் எடுத்து வாங்குறேன், கொஞ்சம் மாறணும், எங்க சாமிக்கு மகுடம் ஏறணும். மானே என் நெஞ்சுக்கு பால் வார்த்த தேனே, முன்னே என் பார்வைக்கு வாவா பெண்ணே. அடி நீதானா அந்த குயில், யார் வீட்டு சொந்த குயில், ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி.